ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧರ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಗುರುಭ್ಯಃ ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋ ವಾಕಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೋ ದಂಪತಿ ಜಗತಾಂ ಪತಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ವೇದಾಂತ ಗುರುಮುಖಾರ್ಜಿತ ವಾಗೀಸಪದಾರವಿಂದಮಧುಪಾಳಿಂ ಶ್ರೀಬ್ರಹ್ಮತಂತ್ರಕಲಿಜಿನ್ಮಣಿಮಾಲಾಂ ವಂದಿಶೀಯಸುಮಹಾರ್ಗಾಂ ಶಿರೊನ್ನತೋಪ್ಪಲ್ ತೆರೆವೇಂಗಡಮುಡಯಾನ್ ಪಾರೊನ್ನಚ್ಚೊನ್ನಪ್ಪಳಮುಳಿಯುಲ್ ಊರುಂಡ್ರದಾನೇ ಅಮಯಹದೋ ದಾರಣಿಯಲ್ ವಾಳ್ವಾರ್ಕ ವಾನೇರಪ್ಪೋಮಳವುಂ ವಾಳ್ವು ವಾಳ್ಯರುಳಹಲರ್ ವಾಳ್ಯಣಿಯಹತ್ತಿಗಿರಿ ವಾಳ್ಯತಿರಾಸನ್ ವಾಸಗತ್ತೋರ್ ವಾಳ್ಯ ಸರಣಾಹತಿ ಎನ್ನುಂ ಸಾರ್ವುಡನ್ ಮಟ್ರೊಂಡ್ರೈ ಅರಣಾಹಕ್ಕೊಲ್ಲಹದಾರನ್ಬು ನಿರಂತರಂ ನಿರ್ವಿಶತಸ್ತ್ವಧೀಯಂ ಅಸ್ಪೃಷ್ಟ ಚಿಂತಾಪದಮಭಿರೂಭ್ಯಂ ಸತ್ಯಂ ಸಪೇ ವಾರಣಸೈಲನಾಥ ವೈಕುಂಠವಾಸೇ ಪಿನಭೇ ವಿಲಾಸ ಶ್ರೀಯಃಪತಿಯಾನ ಭಗವಾನ್ ಫಲರೂಪಮಾಹ ನಮಕ್ಕು ಅನುಗ್ರಹಂ பண்றேர். அதுல வந்து பெரியவா எடுத்து காட்டினது பரம் விபவம் வியூகம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம். வைகுண்டேதி பரம் ரூபம் மம திஷ்டதி சாஸ்வதம் ಕ್ಷೀರಾಬ್ಧ ವ್ಯೂಹ ರೂಪೇಣ ತಿಷ್ಠಾಮಿ ಚತುರಾಹ್ನನಂ ಇತಿ ಸರ್ವತ್ರ ರೂಪಾಣಿ ಸರ್ವೇಷಾಂ ನಿವಸಾಮ್ಯಹಂ ಅವತಾರೇಷು ರೂಪಾಣಿ ವೈಭವಾಮಿ ಧರಾಧರಂ ಆಲಯೇಷು ಗೃಹೇಷು ಅರ್ಚಾ ರೂಪಂ ಧರಾಧರಂ ಅಬ್ಡಿನ್. ವೈಕುಂಠತಲ ಶಾಶ್ವತಮಾಹ ಭಗವಾನ್ ಇರುಕೆ ಆನಂದಮಯನಾಹ ಇರುಂದು ನಿತ್ಯಸೂರಿಗಳುಕ್ಕೂ ಮುಕ್ತರುಗಳುಕ್ಕೂ ಅಂಗ ಅನುಗ್ರಹಂ ಪಣ್ಣಿಂಟಿರುಕೇರ್. ಅಂಗೇಂದುದಾನ್ ಭಗವಾನ್ எல்லா சிருஷ்டியும் பண்றேன். ஆனா சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மா முதல் கொண்டு தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும் இல்லையா, அவ வந்து வைகுண்டத்துக்கு வர முடியாது, ஏன்னா அவளும் ஜீவாத்மா ஆயிடுறா. அதனால பகவான் க்ஷீராப்தியில வியூகரூபமாக அவதாரம் பண்ணி தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் அனுகிரகம் பண்றேர். அது மட்டும் பத்தாது, பூமியில இருக்கிற எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவதாரேஷு ரூபாணி அப்படின்னு பகவான் நிறைய விபவ அவதாரங்களாக மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள் ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் பண்ணி நமக்கு தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ணி நமக்கு காட்டுறேர், அனுகிரகம் பண்றேர். அது இல்லாம எல்லா சர்வத்திர ரூபாணி அப்படின்னு அந்தர்யாமியாக எல்லா இடத்துலயுமே எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கேர். அது மட்டும் இருந்தா போராது, இன்னும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா விபவாவதாரத்தில் இருக்கிற பெருமாளை வந்து நம்மளால சேவிக்க முடியலையே. நம்ம ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தோமோ இல்லையோ, அங்கே பகவானை சேவிச்சோமா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எப்பயுமே சேவிக்கணும் அப்படின்னா அந்தர்யாமியான பகவான் யோகிகளுக்கும் ரிஷிகளுக்கும் மட்டுமே தான் அவளால் அந்த அந்தர்யாமியான பகவானை உணர முடியும். நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஞானமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா ஆலயேஷு கிரகேஷு அச்சா ரூபம் தராதரம் அப்படின்னு பகவான் பரமகிருப்பையோட பேரருளாலும் அங்க வந்து அர்ச்சாரூபமாக கோவில்கள்லையும் நம்ம ஆத்துல இருக்கிற பெருமாள் திருவாராதனம் பண்ற பெருமாள் கூட அர்ச்சாவதாரமாக இருந்து எப்பயுமே நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்னு பகவான் இருக்கார். இப்படி பல ரூபத்தில் நமக்காக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அதுல அர்ச்சாரூபம் அப்படிங்கும் பொழுதுதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப கொண்டாடுறா, ஏன்னா எல்லாருக்கும் பலம சுலபனாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றான். எல்லா உற்சவத்தையும் நம்ம கொண்டாட முடியும், பகவான் கிட்டேயே இருந்து எல்லாரும் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்றதுனால. அதுல பெரிய பல கோவில்கள் இருக்கு, பல ஆலயங்கள் இருக்கு. ஆனா அதுல வந்து நம்ம முக்கியமாக திவ்ய தேசம் அப்படின்னு சொல்றோம், 108 திவ்ய தேசம் அப்படின்னு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் அப்படின்னு. அந்த திவ்ய தேசங்களே நம்ம நிறைய பிரிச்சு சோழ நாட்டு திருப்பதி, பாண்டிய நாட்டு திருப்பதி, மலைநாட்டு திருப்பதி, தொண்டை மண்டலம், வடநாட்டு திருப்பதின்னு நிறைய அப்படி பிரிச்சிருக்கா நம்ம பெரியவா. அந்தந்த ஒரு ஒரு பகுதிக்குமே பார்த்தோம்னா ஒரு முக்கியமான திவ்ய தேசம் இருக்கு. சோழ நாட்டு திருப்பதி அப்படின்னா ஸ்ரீரங்கம், தொண்டை மண்டலம்னா நிறைய திவ்ய தேசங்கள், அதுல பெருருளாளன் காஞ்சிபுரம் திவ்ய தேசம் முக்கியமான திவ்ய தேசமாக விளங்கி வருகிறது. அப்படி பல திவ்ய தேசங்கள், அதுல தொண்டை மண்டல தேசத்தில் காஞ்சிபுரத்தில் தேப்பெருமாளுடைய வைபவம் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சித்திரஹஸ்தம் தேப்பெருமாளுடைய அவதார உற்சவம் நாள். அந்த 108 திவ்ய தேசத்திலேயுமே நம்ம பெரியோர்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்ற ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தா கோவில் திருமலை பெருமாள் கோவில் அப்படின்றது பிரசித்தம். நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தமான இந்த 3 திவ்ய தேசம், கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம், திருமலை அப்படின்னா திருமலை சாக்ஷா திருவேங்கடமுடையான், பெருமாள் கோவில் அப்படின்னா காஞ்சிபுரம் தேப்பெருமாள். இதுலயும் பெருமாள் கோவில்ல உள்ள பெருமை வேற எங்கேயுமே கிடையாது. பெருமாள் கோவில் அப்படின்னு காஞ்சிபுரம் ஒரு வசதி தான், ஏன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு இது புக்கிடகமாக இருக்கு. ஆழ்வார்கள் நம் ராமானுஜர் இல்லைன்னா திவ்ய தேசம் எப்படி நமக்கு தெரியும்? ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணாதான் அது திவ்ய தேசமா இருக்கு. அந்த ஆழ்வார்கள் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணது வந்து பார்த்தா இதுல வந்து ராமானுஜர் தான். எல்லா திவ்ய தேசத்திலையும் ராமானுஜாரி திவ்யாக்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா, அப்போ இவா மூலமா தானே அப்பேற்பட்ட ராமானுஜரையே பெற்றெடுத்து கொடுத்தவன் சாட்சாத் பரதந்தான். ஆழ்வார்கள்லையும் முதலாழ்வார்கள் திருமேஷி ஆழ்வார் பார்த்தன்னா காஞ்சிபுரம் திவ்ய தேசம், அதை சுத்தி இருக்கிற இடத்துல தான் அவள்லாம் அவதாரம் பண்ணா. அந்த முதலாழ்வார்கள் தான் முதல்ல 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல்ல பிரபந்தமாக அனுகிரகம் பண்றா சம்ஸ்கிருதத்திலிருந்து திராவிட பாஷையில முதல்ல. அதுதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சொல்லும்பொழுது, கிருத்தின கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தேயத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோகியதம். சர்வர்களுக்கும் யோகியத்தை வேதம் கூட சில பேர் தான் சொல்லலான் இருக்கு. வர்ணாசிரம தர்மம், அதுக்கப்புறம் உபநயனம் ஆனவாதான், ஸ்திரீகளுக்கு கிடையாதுன்னு. ஆனால் சர்வயோகியதான் பிரபந்தம் எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படின்னு ஆழ்வார்கள் கருணையோடே நமக்கு அதே சாரத்தை, வேத சாரத்தை நமக்கு அனுகிரகம் பண்றான். அந்தபடியா வந்த அதுக்கப்புறம் தான் இந்த முதலாழ்வார்கள் அவளுடைய பத்தியில தான் நம்ம ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார்லாம் பண்றோம். அதனால முதலாழ்வார்கள் அவதாரம் பண்ணது காஞ்சிபுர திவ்ய தேசம் சுத்தி தான். அப்புறம் ஆச்சாரியர்கள்னு பார்த்தா ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதாரம் பண்ணாலும் அங்க பக்கத்திலேயே காஞ்சிபுரத்தில் இருந்துதான் சின்ன வயசுலிருந்தே தன்னுடைய பாட்டங்கள் கைங்கரியம் எல்லாம் தேப்பெருமாள் கிட்டேயே தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருந்தார். சுவாமி தேசிகன் பிறந்ததிலிருந்தே அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தே சாட்சாத் நடாதூர் அம்மாள் மூலமாக தேப்பெருமாளே அவருக்கு அனுகிரகம் பண்ணவர். அப்புறம் பல ஆச்சாரியர்கள் முதலையாண்டான், சுவாமி எம்பார், சுவாமி கூரத்தாழ்வான், அப்புறம் நடாதூர் ஆழ்வார், நடாதூர் அம்மாள், எல்லாருமே பார்த்தா காஞ்சிபுர திவ்ய தேசத்தில் இருந்து நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா. அப்புறம் பிரம்மதந்திர பிரகால சுவாமி, அப்படி எல்லாரும் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு பிறந்தகம் காஞ்சிபுரம், புக்ககம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறார். அவளுடைய வந்து கல்யாணம் பண்ணா ஒரு பெண் எப்படி கல்யாணம் பண்ணி அவளுடைய பர்த்தாத்துக்கு போவாளோ அந்த மாதிரி அவ பிறந்தகம் எதுன்னா காஞ்சிபுரம் தேப்பெருமாள் பெருந்தேவி தாயார் தேப்பெருமாளாம். ஆனா அவ கல்யாணம் பண்ணிட்டு போனது ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு. அப்போ அந்த அவ வந்து எப்படி பார்த்தாலும் இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கிற, என்னதான் பர்த்தா ரொம்ப சந்தோஷமாக வச்சிருந்தாலும் ஒரு ஸ்திரீக்கு தன்னுடைய பிறந்தகம் அப்படின்றது முக்கியம்தானே. அவளுடைய அம்மாவன இடம் அதுக்கு அவளுக்கு வசதி தான். என்னதான் இது வந்து நம்ம ராமாயணத்திலே பார்க்கலாம், ராமரே வந்து வனவாசத்துக்கு சீதை வாணாம், இங்க காலத்துல வந்து நீ கஷ்டப்பட வாணாம் அப்படின்னு சொல்லும்பொழுது சீதாதேவி என்ன சொல்றா, கிந்த்வாமன்யத வைதேகா அப்படின்னு, எங்க அப்பாவா இருந்தா இதை ஒத்துப்பேரா, இது சந்தோஷப்படுவேரா அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பிறந்தகம் அப்படின்றது அவள் மனசுல இருக்கு, வெளியில எப்பயுமே காட்டி காட்டியும் எப்பயுமே அவளுக்கு சந்தோஷம் அந்த இடம்தான் அப்படின்னு. கைங்கரியம் எல்லாம் நம்பெருமாள் இடத்துல இருந்தாலும் அவளுடைய எண்ணம் எல்லாம் தேப்பெருமாளுடைய இடத்துலதான். அதனாலதான் வரதர் வரதர் எங்களை நம்பெருமாளுக்கு கொடுத்திருக்கேர் அப்படின்னு. இங்க வந்து இப்படி கைங்கரியங்கள்லாம் பண்ணி ரங்கநாதனை வசத்தியா பேசினா தான் அவளுக்கு சந்தோஷம் தேப்பெருமாளுக்கு. ஏன்னா அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே பெண் வந்து இவாளை பத்தி பெருமையா சொல்றத அவ எதிர்பார்க்க மாட்டான். அந்த பர்த்தாத்துல இருந்து அங்க அவளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாதான் இவா அம்மா அப்பாவுக்கு எப்படி சந்தோஷமோ அப்படிதான் பெருந்தேவி தாயார் பெருளானுக்கு சந்தோஷம். அதனால அவ எண்ணம் பூரா இந்த தேப்பெருமாள் கிட்டேதான் அப்படின்னு. அப்படி ஆச்சாரியர்கள் கொண்டாடின திவ்ய தேசமாக இருக்கிறது காஞ்சிபுரம். அப்பேற்பட்ட காஞ்சிபுர மகாத்மியம் தேப்பெருமாளுடைய வைபவம் இன்னைக்கு பார்க்க போறோம். காஞ்சிபுரஸ்ய மகாத்மியம் வக்ஷாமி பரமம் சுபம் காஞ்சீவ வர்த்ததே பூமியாக புரி ஜெகனசோபிதாக அப்படின்னு, முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில் அப்படின்னு, மோக்ஷபுரி அப்படின்னு ஊர்களிலே அயோத்தியா மதுராமாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தயிதா மோக்ஷதாயினி, இந்த நகரங்கள்லாம் மோட்சம் தரும். ஆனா இந்த இதுலயுமே ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா சுவாமி தேசிகன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றாரு. முக்கியமாம் கச்சிதன் ஏன்னா இந்த வரதன் தானே அயோத்தியில சக்கரவர்த்தி திருமகனா அவதாரம் பண்ணேர். அதே மாதிரி இந்த கண்ணனாக அவதாரம் பண்ணதும் சாட்சாத் இந்த வரதன் தானே அப்படின்னு. காசி அப்படின்னு பார்த்தா அந்த சிவபெருமான் சொல்ற தாரக மந்திரம் இந்த தேப்பெருமாளை குறித்து தானே அப்படின்னு. அதனால மற்ற நகரங்களுக்கும் மோட்சம் கொடுக்கறது ஏன் அப்படின்னா இந்த காஞ்சிபுரத்தினாலதான் அப்படின்றது காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு. நகரீனாம் சர்வேஷாம் புரி காஞ்சி விசிஷ்யதே கிரீனாம் அப்படி சர்வேஷாம் சிரேஷ்டோ ஹஸ்திகிரி ஸ்மிருதா அப்படின்னு நகரங்களுக்கு எல்லாமே முக்கியமான நகரம் காஞ்சிபுரமாக விளங்கி வருகிறது. அந்த கிரீனாம் அப்படின்னாலே ஹஸ்திகிரி அப்படின்றது பகவான் தேப்பெருமாள் இருக்கிற இடம் அப்படின்றது வசதியான இடம் அப்படின்னு. அப்பேற்பட்ட தேப்பெருமாளுடைய வைபவம் பார்க்கணும் அப்படின்னா பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லிருக்கு. பிரம்மா பகவானை சாட்சா்காரம் பண்ணணும் அப்படின்னு தன்னை யோக பலத்தாலே பகவானை சாட்சா்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பகவான் சாட்சா்காரம் பண்ண முடியல. பிரம்மாவுக்கு தோணித்து, ஏன்னா சிருஷ்டி பண்ண உடனே முதல் முதல்ல பகவான் சிருஷ்டிச்சது பிரம்மாவை தான். பிரம்மாவுக்கு தான் பகவான் பரமகிருப்பையோட வேதத்தை உபதேசம் பண்றார். அப்பேற்பட்ட என்னாலேயே அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களையும் முக்கியமானவர் பிரம்மா பிதாமகர் மாதிரி அப்பேற்பட்டவர், அவராலேயே பகவானை வந்து சாட்சா்காரம் பண்ண முடியலையே அப்படின்னு ஏன் அப்படின்னு அவர் எண்ணும் பொழுது அவருக்கு தோன்றது, ஏன்னா பிரம்மாவும் ஜீவாத்மா தானே, பல ஜென்மாவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கேன் அதனால தான் அது பண்ண முடியல அப்படின்னு ஒரு அகங்காரமா நான் இருந்துட்டேன். நான் ஏதோ பிரம்மா, என்னால் நினைச்சப்பெல்லாம் பகவான் சாட்சா்காரம் பண்ண முடியும்னு நினைச்சேன், ஆனால் பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம இதுக்காக இந்த பாவத்தை போக்க என்ன பண்ணணும், பெரிய தபஸ் பண்ணணும் அப்படின்னு பூமியிலே ஜம்பூ தீபத்திலே பாரத வருஷத்தை தேர்ந்தெடுத்து அதுல பரதகண்டத்திலே பாரத தேசம் வந்து சேர்ந்தேன். அங்க ஒரு காலில் நின்று பிரம்மா தபஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் பொழுது அசரீர வாக்கு ஒன்று கேட்டது பிரம்மாவுக்கு, இப்பேற்பட்ட உம்முடைய பாபங்கள் போகணும் அப்படின்னா நீர் 1000 அஸ்வமேதயாகம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப பிரம்மா நினைச்சாராம், 1000 அஸ்வமேதயாகம் எப்படி நம்மளால பண்ண முடியும், அது ரொம்ப கஷ்டம், ஒரு அஸ்வமேதயாகம் பண்றதே கஷ்டமே அப்படிங்கும் பொழுதே அதே அசரீர வாக்கு சொல்லித்தான், சத்தியவிரத க்ஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு அஸ்வமேதம் பண்ணாலே 1000 அஸ்வமேதத்துக்கு சமம், எந்த நல்ல கர்மா பண்ணாலும் அது 1000 கர்மாக்கு சமமாக இருக்கும், நீர் அங்கே போய் பண்ணணும் அப்படின்னு ஒன்று பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவானுடைய பரம கிருப்பையை நினைச்சு அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு வந்தேர். அற்புதமான க்ஷேத்திரத்தை பார்த்தேர், அங்கே விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இந்த காஞ்சிபுரம் அப்படின்ற இந்த நகரத்தையே நிர்மாணம் பண்ணேர், ஆச்சரியமாக நிர்மாணம் பண்ணேர், பெரிய யாகம் பண்ணணும் அப்படின்னு. அதே போல விஸ்வகர்மாவும் அப்படி ஒரு பிரம்மலோகமோ அதே போல இங்கேயும் அந்த நகரத்தை அற்புதமாக நிர்மாணம் பண்ணி கொடுக்கிறார். எல்லாருக்கும் வந்தா வசதிகள் பண்ற மாதிரி தீர்த்தங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் சாலைகள் அற்புதமாக இந்த காஞ்சிபுர நகர நிர்மாணத்தை பண்றேன். இந்த நகரத்துக்கு காஞ்சிபுரம் அப்படின்னு ஏன் பேர் அப்படின்னா, கா இதி பிரம்மணோ நாம தேன தத்ரார்ச்சிதோ ஹரிஹி அப்படின்னு, பிரம்மா பிரம்மா ஹரியை குறித்து பகவான் குறித்து இங்க தபஸ் பண்ணதுனாலே இந்த இடத்துல காஞ்சி அப்படின்ற பேர் இந்த நகரத்துக்கு வந்துதான். காஞ்சிபுரத்திலே அஸ்வமேத யாகம் பண்ணணும், நகர நிர்மாணம் ஆயிடுத்து, இப்ப என்னன்னா யஜ்யம் பண்ணிச்சு, தர்ம பத்னி இருக்கணும். பிரம்மாவுக்கு சரஸ்வதி தேவி சாவித்ரி அப்படின்ற இரண்டு தர்ம பத்னி, ஆனா அதுல என்னன்னா சரஸ்வதி தேவிக்கு ஒரு கோபம் வந்துட்டான், என்னன்னா சரஸ்வதி தேவி சாவித்ரி தேவி, அப்போ வந்து வாக்கு தேவத்தை சரஸ்வதி தேவி, மனசுக்கு தேவத்தை சாவித்ரி தேவி, அவ ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி, மனசு பெருசா வாக் பெருசா அப்படிங்கும் பொழுது பிரம்மா கிட்ட போய் கேட்டான். அப்போ வந்து பிரம்மா மனசு தானே பெருசு, வாக்கு இல்லாட்டி ஊமை கூட அவனுக்கு மனசு நல்லா இருந்ததுன்னா போரும், ஆனா வாக்கு நல்லா இருந்துட்டு மனசு சரியில்லைன்னா எப்படி அப்படின்னு சொன்னவுடனே இப்போ சரஸ்வதி தேவிக்கு கோவம் வந்து அப்படின்னா உம்ம ஸ்தோத்திரமே கிடையாது அப்படின்ட்டா, உம்ம யாருமே இனிமேல் ஸ்தோத்திரம் கிடையாது அப்படின்ட்டா, அதனால ஸ்தோத்திரம் பிரம்மாவுக்கு வந்து பார்த்தா கூட யாகம் பண்ணிச்ச கூட பிரஜாபதி மனசா தியாயாமி, மனசாலேயே அவர் நினைச்சுக்க வேண்டியதுதான், அவரை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்றது கிடையாது, ஏன்னா நீர் தான் வாக்கு அவமானப்படுத்திட்டே இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி கோபச்சின் கோபத்தில் போயிட்டா. அப்ப பிரம்மாவுக்கு அப்ப யாகம் பண்ணணும் அப்படின்னா தர்மபத்னி கூட இருக்கணும் இல்ல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, அவருடைய புத்திரரையே போய் சரஸ்வதி தேவி அங்க வந்து பத்ரிகாசிரமத்தில் இருக்கானுன்னா அங்கேருந்து போய் கூட்டிட்டு வர சொல்ல அந்த சரஸ்வதி தேவிக்கு அப்ப கோபம், அந்த மாதிரி யஜ்யம் பண்றாரா அப்படின்னு அதை எப்படியாவது நிறுத்தினும் அப்படின்றது, தாய் இல்லாம எப்படி பண்ணணுவா அப்படின்றதுனாலையும் முதல்ல சில ராட்சசர்களை ஏவ விட்டான். அப்ப பிரம்மா பகவானை பிரார்த்திக்க சித்திர ரோஹிணி அன்று அஷ்டபுஜ பெருமாளாக அவதாரம் பண்ணி அவள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணு, யஜ்ய சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு, யஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில தடங்கள், எந்த ஒரு தர்ம காரியம் பண்ணணும்னாலும் சில தடங்கள் வரும், அந்த தடங்களும் பகவானே நிவர்த்தி பண்ணாதான் உண்டு, அதான் உபாயமும் பகவான் தான், அந்த யஜ்யத்துக்கு பலனும் பகவானே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் யஜ்யம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் பொழுது அந்த காஞ்சிபுரம் நகரமே ஒரே இருட்டாயிடுதான், அந்த இருட்டில் ஞான தீப பிரகாசராக பகவான் மறுபடியும் பிரம்மா வந்து இருட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பகவானை வேண்ட தானே தீப பிரகாசராக அவதாரம் பண்ணேர் சித்திர ரேவதி நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி சரி பரவாயில்ல இனிமேலாவது நம்ம போகலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும்பொழுதே பிரம்மா யாகம் ஆரம்பிச்சுட்டேர் அப்படின்னு தெரிஞ்சவொன்று இன்னும் கோபம் வந்துடுச்சு, நம்ம இல்லாமையே ஆரம்பிச்சுட்டேரா அப்படின்னு சரஸ்வதி தேவி தான் நதியாக வேகமாக வந்து இந்த யஜ்ஞத்தை அப்படியே காஞ்சிபுரத்தையே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடணும், இந்த யாகத்தை பண்ணவிடக்கூடாதுன்னு இன்னும் கோபமாக வந்து வேகவதியாக வரா. அப்போ அந்த காஞ்சிபுரம் நகரத்தில் வரும்பொழுது பகவான் திருப்பியும் பிரம்மா வந்து பகவானுக்கிட்டே பிரபத்தி பண்ண சரணாகதி பண்ண அவள் பகவான் யதோக்தகாரி பெருமாளாக சித்திர புனர்வசு நட்சத்திரத்திலே வேகா சேத்துவாக வந்து ஒரு அணையாக இருந்தேர் சரஸ்வதி தேவி. அங்கே பெருமாள் உடனே வந்தவுடனே அங்கே நின்று சேவிச்சு கைகூப்பி தாம் பண்ணது தப்பு அப்படின்றது அந்த அகங்காரத்தை போக்கணும் அப்படின்னு சொல்ல பெருமாள் அனுகிரகம் பண்ணி தர்மபத்னின்னா எப்படி இருக்கணும், யஜ்ஞத்துக்கு பக்கத்திலேயே இருக்கணும் பர்த்தா கிட்ட, அந்த தர்மத்துக்கு சமபாகம் புண்ணியம் உமக்கும் உண்டு இல்லையா, அப்படி இருக்க வேண்டிய இருக்கச்சே இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்க சரஸ்வதி தேவியும் தன்னை க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லி யதா சந்தோஷத்திலே திருப்பியும் போய் பிரம்மாவோட இருந்து யஜ்ஞம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் காஞ்சிபுரம் நகரத்திலே வந்து அங்கே வந்து ஹத்திகிரி அப்படின்ற அந்த நகரத்திலே அந்த இடத்திலே யாகசாலைக்கு வந்து பிரம்மாவுக்கிட்ட வந்து தான் பண்ணதெல்லாம் தவறு அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ரொம்ப சந்தோஷத்தோடே பிரம்மா இந்த யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ பிரம்மா பண்ற யஜ்ஞம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த காஞ்சிபுரம் நகரமே சத்தியலோக மாட்டம் ஆக்கிட்டேர், அங்கே எல்லா தேவர்களும் எல்லாரும் அங்கே வர, ரிஷிகள்லாம் வர, பக்கத்து ஊரில் எல்லாரும் நமக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா, பிரம்மா யஜ்ஞம் பண்றேன்னா பக்கத்து ஊர்க்காரா எல்லாரும் அந்த உற்சவத்தில் அந்த மகோத்சவத்தில் எல்லாரும் வந்து சேரணும் அப்படின்னு எல்லாரும் மனுஷர்கள்லாம் அந்த ஊருக்கு வரலாம் ரொம்ப ஆசைப்பட்டான், ஆசைப்பட்டு எப்படியாவது அங்கே வந்து அந்த பிரம்மா யஜ்ஞத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சகல பேருக்கும் அற்புதமான உபச்சாரங்கள்லாம் பண்ணி அங்கங்கே பெரிய பெரிய சாலைகள்லாம் நிர்மாணம் பண்ணி அங்கங்கே அவாவாளுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அற்புதமாக பிரம்மா எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார். அந்த யஜ்ஞத்தை எப்படி பண்ணுறேன்னா மகாபக்தியோடு யஜ்ஞத்தில் என்னதான் தேவர்களை சொன்னாலும் இந்திராயஸ்வாகா அக்னேயஸ்வாகான்னு நம்ம சொன்னா கூட அதில் அவா எல்லாருமே பகவானுக்கு அங்கமாக இருக்கா, அது பகவான் தான் அவா எல்லாருக்குமே அங்கி, ஆனா அந்தர்யாமியாக இருக்கிறது பகவான்னாலே அதை தெரிந்தவர் பிரம்மா. அதனால அவித்யா கிருதம் கர்ம பவேத் அல்ப பல பிரதம் தவேத மோக்ஷ பலதம் வித்யா கிரியத்தேயதி அப்படின்னு அந்த அவித்தியோட இல்லாம அந்தந்த இந்திராயஸ்வாக அப்படியே நினைச்சு கர்மகாண்டத்துல சொன்ன மாதிரி அதே மாதிரி யஜ்ஞத்தை பண்ணா அதுக்கு பலன் அப்படின்றது அல்ப பலன், அந்த அந்த யஜ்ஞத்துக்காக என்னென்ன பலன் உண்டோ அதெல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த யஜ்ஞத்தை பண்ணும் பொழுதே அந்தர்யாமியான பகவானுக்கே அப்படின்னு நினைச்சு பண்றவாளுக்கு சாட்சாத் பகவானே தான் அதுக்கு பலன், அதெல்லாம் பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கிற. ஏன்னா நம்ம ஒரு செயின் போடுறோம், கையில வந்து ஒரு வளையல் போடுறோம் அப்படின்னா கைக்கா வளையல், நமக்கு வளையல், ஒரு குழந்தைக்கு வளையல் போடுறேன் அப்படின்னா குழந்தையோட கைக்கு வளையல் அப்படின்னு நான் சொல்லுவா. அப்போ என்னதான் கைக்கு போட்டாலும் காலுக்கு போட்டாலும் அது அவனுக்கே அப்படின்னு ஆகும்பொழுது எந்த தேவர்களுக்கு அங்கே யாகம் அப்படின்னு பண்ணாலும் அவள்லாம் பகவானுக்கு அங்கமாக இருக்கிறதுனால அது பகவானையே போய் சேரும் அப்படின்னு ஆகாசாத் பதித்தம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு ஆகாசத்திலேருந்து வர மழை எல்லாமே எந்தெந்த நதியாக பலதா இருந்தாலும் அது சாகரத்தில் போய் சேருமோ சர்வதேவ நமஸ்காரா எந்த தேவதைகளை நம்ம சேவித்தாலும் அந்தர்யாமியான பகவானை குறித்தே கேசவன் பிரதிகச்சதின்னு அவருக்கே போய் அந்த எல்லாம் சேரும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் அந்தர்யாமியான பகவான் அப்படின்னே நினைச்சி இந்த யாகம் பண்றேர் பிரம்மா. சுவாமி பூதத்தாழ்வார் தேப்பெருமாள் வந்து மங்களாசாசனம் பண்ணும்பொழுது அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்திமறையாவான் மா கடல் நஞ்சுண்டான் தனக்குமிரையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு அத்தியூரான் அத்திகிரிலே தோண்டில சாட்சாத் தேப்பெருமாள். அவர் யார்னா புள்ளையூர்வான், கருட வாகனத்திலே வருவர், கஞ்சி கருட சேவைனா இப்பேற்பட்ட விசேஷம். அந்த பெருமாள் தான் ஆயிரம் தல பாம்பு ஆதிசேஷனிலே இருக்கிறவர். அணிமணியின் துத்திசேர் நாகத்தினகிமேல் துயில்வான் அப்படின்னு இந்த யஜ்ஞ சம்ரக்ஷணம் பத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பகவான் தான் யஜ்ஞ சம்ரக்ஷகன் அப்படின்னு சொல்ற ஒரு மங்களாசாசனம். முத்திமறை ஆவான் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானத்தில் ரெண்டு அர்த்தம் எடுக்கிறார். முக்தி அப்படிங்கும் பொழுது மூன்று தி அப்படின்னா யாகசாலையில மூட்டப்பட்ட மூன்று தி அப்படின்னு பிராத்த சிரவணம் மாத்தியானிக சிரவணம் சாயம் சிரவணம் அப்படின்ற மூன்று வேளையிலே அக்னி பிரதிஷ்ட பண்ணுவான் அப்படியும் எடுத்துக்கலாம். கர்மகாண்டத்தில் சொன்ன மாதிரி அந்த கர்மகாண்டத்தில் சொன்ன தேவர்கள் அப்படின்னா கூட அவருக்கு அத்தரியாமியா இருக்கிற பகவான். முக்தி அப்படின்னு எடுத்தா வேதத்தில் ரெண்டு பாகம் இல்லையா, கர்மகாண்டம் ஞான காண்டம். அப்ப ஞான காண்டம் முக்தி, ஞான காண்டத்தில் முக்தியே லட்சியமாக சொல்கிறதுனால உபனிஷத்துக்கள்லாம் அப்படி பார்த்தாலும் அந்த முக்திக்கு யாருன்னா சாட்சாத் பகவானே தான், அவன்கிட்ட தான் நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது கர்மகாண்டம் ஞானகாண்டம் ரெண்டுமே அந்த பகவானை குறித்தே இருக்கிறதுனால யஜ்ஞஸ்வரூபனாய் பிரம்மஸ்வரூபனாய் கர்மகாண்ட ஞானகாண்ட பிரதிபாத்தியனாகிறான் அப்படின்றது வியாக்கியானம். அங்க யஜ்ஞஸ்வரூபனாய் பிரம்மஸ்வரூபனாய் அப்படின்னு கர்மகாண்டத்தில் சொன்னபடியும் ஞானகாண்டத்தில் சொல்லபடியும் யஜ்ஞத்துக்கு அவனே ரட்சகன், அவனே தேவதை அப்படின்னு அவனேதான் சாட்சாத் பகவான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இங்க வந்து வியாக்கியானம். அப்ப வந்து வேதத்தில் ஏன் இந்திராய சுவாகான்னு அந்தந்த தேவதைக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா அதே வேதமே சொல்றது, ஏகம் சந்தம் விப்ரா பகுதா கல்பயந்தி அப்படின்னு ஒரே ஒரு சாட்சாத் பரபிரம்மத்தை தான் பகுதா, அது வந்து பகு நிறைய திருநாமங்கள்ல சொல்றமே தவிர ஆனா சொல்லக்கூடியவர் எல்லாரும் ஒரே பகவானை குறித்து தான் அப்படின்னும் வேதமே சொல்றது. அப்படின்றதுனாலையும் இதை தெரிந்தவர் பிரம்மாவா இருக்கிறதுனால அவர் கர்மகாண்டத்தில் சொன்ன மாதிரி அந்தந்த யஜ்ஞத்தை பண்ண, அதே முறையில் அதுவும் ஞானகாண்டத்தில் சொல்லாத மாதிரி அந்தர்யாமியான பகவான் அவருக்கே அப்படின்னு ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி அவருக்கே அந்த யஜ்ஞத்தில் எல்லா ஆகுதியும் சமர்ப்பிக்க, அப்போ அதுக்கு பலன் அல்ப பலன் ஒரு ஸ்வர்க்கமோ இல்ல பிரம்மப்பட்டமோ கிடையாதே, அதுக்கு பலன் சாட்சாத் பகவானேனால அங்க பகவானே அவருக்கு வந்து ஆவிர்பவித்து தோன்றேறாம். அதுதான் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது, வபாஹோம பிரவருத்தமானவளவிலே ஆயிரம் கோடி ஆதித்யர்கள் உதித்தார் போலே உத்தரவேதி மத்தியத்திலே ஒரு மகத்தேஜஸ் தோன்றியது, சுகலேசம்மெண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்தயனார் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகலோன் பொன்மலை என்னோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதே அப்படின்னு அந்த பிரம்மா அவர் யாகம் பண்ண இடத்துல அங்க வந்து அயமேத வேதியிலே ஒரு அற்புதமான பெரிய சுடர் தோன்றதாம். புகலோன் பொன் விளக்காக அப்படின்னு தேஜஸ் எப்படி இருக்குன்னா பகல்ல எப்பேற்பட்ட வெளிச்சம் நம்ம வந்து போட்டா கூட சூரியன் தேஜஸ்க்கு அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு தேஜஸே இருக்காது. ஆனா அங்க தேவதர்கள்லாம் சூரியனே இருக்கார் இல்லையா, சூரியனே பார்த்து பிரமிக்கும்படியான ஒரு தேஜஸ் அந்த பகல்லையே இன்னும் அதிகமான தேஜஸோட ஒரு தங்க மலை போலே வருதாம். அதுதான் புண்ணியகோட்டி விமானம். சுவாமி தேசிகன் வந்து அங்க எடுக்கும்போது சைத்ரே மாசே ஸ்திதே பக்ஷே சதுர்த்தஸ்யாம் திதௌ முனே சோபனே ஹஸ்த நக்ஷத்ரே ரவிவார சமன்விதே வபாஹோம பிரவர்த்தே து பிராத சவன காலிகே தாதுருத்தர வேத்யந்தே பிராதுராசீர் ஜனார்தனா அப்படின்னு சைத்ர மாசம் ஸ்திதே பக்ஷம் சதுர்தசி அன்று அற்புதமான நக்ஷத்திரம் அப்படின்ற ஹஸ்த நக்ஷத்திரம் அப்படின்னு ரவிவாரம் ஞாயிற்றுக்கிழமை அண்டு வெபாஹோம சமர்த்து அப்ப வந்து வெபாஹோம சமயத்திலே பிராத்தஸ்ரவண காலத்திலே அப்படின்னு பிராத்தஸ்ரவண காலிக்கையில பிராத்த காலத்திலே அங்கேந்து பகவான் ஆவிர்பவிக்கிறே. சரணாகத சம்ரக்ஷகனாய் கிருதயுகத்திலே ஜம்பூத்வீபத்திலே தட்சிண பாகத்திலே பாரத வருஷத்திலே சித்திரை மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே சதுர்தசியிலே ஹஸ்த நக்ஷத்திரத்திலே பிராத்த காலத்திலே வபாஹோம சமயத்திலே உத்தர வேதிகா மத்தியத்தில் நின்றும் ஆவிர் பவித்தருளினான் வரதன் அப்படின்னு சாட்சாத் பெருமாள் அந்த பிரம்மா யஜ்ஞத்திலே ஆவிர் பவிக்கிறார். அவர் எப்படி இருக்கார்னா தத்தோஹோக்னி குண்டா பகவான் கிருபாலு பீதாம்பர பத்மதலாயதாட்ச ஆவிர் பபூவ ஸ்வயமேவ விஷ்ணு சதுர்புஜ சங்ககத தம் சக்ரபாணி ஜகதேகநாதம் பிரபுல்ல பத்மாயத லோச்சனம் ச ஸ்ரீவத்சவக்ஷஸ்தலமாதிதேவம் விலோக்ய தேவா முனயஸ்ய த்ருஷ்டுபு அப்படின்னு சாட்சாத் தேப்பெருமாள் ஸ்வயம் வியக்தனாக வரதன் சங்கச்சக்கர கதாதரனாக ஸ்ரீவத்சாங்கித வக்ஷஸ்தலனாக கௌஸ்துபாமுக்த கந்தரனாக திவ்ய பீதாம்பரதாரியாக பிரசன்ன முகாரவிந்தத்தோடே வரதன் அக்னிகுண்டத்திலிருந்து ஆவிர்பவிக்கிறேர். தேவர்கள் சித்தர்கள் கிண்ணரர்கள் கருடர்கள் மனுஷர்கள் எல்லாரும் புஷ்பவருஷம் பண்ண பகவானை கைகுபித்து சேவித்து பிரதட்சிணம் பண்ணி ஆனந்த பாஷ்பத்தோடே எல்லாரும் அற்புதமாக பகவானை சேவிக்கிறாளாம். சுவாமி தேசிக்க நீங்க மங்களாசாசனம் பண்ணும்பொழுது எல்லா திருச்சின்னம் ஊதரா அப்படின்ற திருச்சின்னம் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் ஒரு முக்கியம். அங்கேருந்து அத்திகிரி அருளாக பெருமாள் வந்தார் ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரத்தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்திமழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பதொழும் கழலுடையார் வந்தார் தாமே அப்படின்னு அத்திகிரியிலே அருளாள பெருமாள் அவர் ஆவிர்பவிச்சேர். ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படின்னு அந்த உற்சவத்திலே மங்களாசாசனம் பண்றேர். எப்படின்னா கஜவாகனம் ஹஸ்வவாகனம் தேர், கஜவாகனம் குதிரவாகனம் தேர் அப்படின்னு, யானை வாகனம், இந்த மூணு வாகனம் தான் இங்க என்ன மங்களாசாசனம் அப்படின்னு பார்த்தா இந்த மூணு வாகத்திலையும் தேப்பெருமாளுடைய வேகத்தை காட்டுறது. யானை வாகத்திலே அற்புதமான ஏசல் உண்டு. இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் கூட மங்களாசாசனம் பண்ணும் பொழுது மலைகுனிய நின்ற மலையென அப்படிங்கிறார். மலை அப்படின்னாலே அங்க வந்து ஹஸ்திகிரி தான், யானைமலை. அந்த மலை மலை மேலே ஒரு மலை போலே இருக்கேர் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த யானை வாகனம் கம்பீரமா இருக்கும், உக்காந்த யானை, அதுவும் தங்கத்தில் அது வந்து பல பலன். அந்த யானை மேலே உட்காரும் பொழுது அது மேலே ஒரு மலையாக இருப்பேர், அங்க வந்து ஏசல் உண்டு. அதே போல ஹஸ்வவாகனம் குதிர வாகனத்துக்கும் ஒரு ஏசல் உண்டு. ஆனா யானை வாகனத்தில் தான் ஏசல் சேவிச்சோமே அப்படின்னா அப்படி கிடையாது. குதிரை வாகன ஏசல் இன்னும் அற்புதமாக இருக்கும். மண்டபம்க்குள்ளே போகும்பொழுதே, வேகமாக போகும்பொழுதே அந்த ரெண்டு கொடையும் அப்படி சாட்சி உள்ளே எழுவார் பெருமாள். அது வேற மாதிரி அற்புதமாக இருக்கும். அப்படிதான் பிரம்மோற்சவத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பக்தர்கள்லாம் அப்படி ரசிக்கலாம். இன்னைக்கு சேவிச்சோமே அப்படின்னு கிடையாது, அத்தனை சேவையுமே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். தேர்னா தேர் நடை கேட்கவே வேண்டாம். பகவானுடைய நடை அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருந்தா கூட உபய கோஷ்டிகளோடே பாகவதாலோடே பெரிய பான வேடிக்கையோடே கண்டாநாதம் சுவாமி தேசிக, அந்த கண்டாநாதத்தோட தேசிகனுக்கு முதல்ல மரியாதையாய் அங்கிருந்து அவர் தேருக்கு ஏழுற அழகே அற்புதமாக இருக்கும், ஆச்சரியமா. அப்படி கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு எல்லாருக்கும் கண் கொடுத்தேர் கூறத்தாழ்வார். அப்புறம் திருக்கச்சி நம்பிகளுடைய அப்பாவுக்கு அப்படின்னு நிறைய சொல்லலாம். அன்பரும் நிறைய புராணங்கள்லாம் கூட நிறைய பேருக்கு பெருமாள் கண் கொடுத்திருக்கேர் அப்படின்னாலும் பெரியவா என்ன சொல்றா அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் சம்பிரதாயத்துக்கு கண் திறந்தேர் ரெண்டு பேர், பாஷ்யக்கார் தேசிகர் அப்படின்னு நம்ம கொடுத்தேர் இல்லையா, அவ வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு ரெண்டு பேர் கண்ணாக இருக்கா, அவளை நமக்கு அனுகிரகம் பண்ணது தேப்பெருமாள் தான். கருத வரத்தரும் தெய்வ பெருமாள் வந்தார் அப்படின்னு அற்புதமாக, முக்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார், எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்க, முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தண்ணில் அப்படின்னு, உபாயேஷு பிரபத்தி சியாத் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகளுக்கு, பாஷ்யக்காருக்கு திருக்கட்சி நம்பி மூலமாக உபதேசித்த பெருமாள், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் அப்படின்னு கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு சரணாகதி பண்ணும்பொழுது கருட வாகனத்திலே வந்து அந்த கஜேந்திரனை ரட்சித்த பெருமாள், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் அப்படின்னு யஜ்ஞசாலையில உத்தரவேதின்னு அந்த யஜ்ஞத்தில் ஒரு பக்கம் அந்த திக்கிலேருந்து பகவான் ஆவிர்பவித்தேர், உம்பர்தொழும் கழலுடையார் வந்தார் தாமே அப்படின்னு நித்திய சூரியர்கள் முக்தர்கள்லாமே பகவானுடைய திருவடி அப்படின்னு இருக்கா, அப்பேற்பட்ட திருவடிய உடையவன் ஆன தேப்பெருமாள் இங்கே வந்து நமக்கு அனுகிரகம் பண்றேர். இங்க வந்து பெரிய பேரருளாளன் அப்படின்னா பகவான் மட்டும் இல்ல, சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க அப்படின்னு ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவியோட எல்லாரோடையும் வந்து பகவான் அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேராம். அங்கே பகவான் தோண்டின உடனேயே பிரம்மாவை பார்த்து அந்த அபயஹஸ்தத்தை காட்டி எல்லாரும் சௌக்கியமா என்ன வரன் வேணும் அப்படின்னு கேட்கிறேராம். பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீரோடே, பிரம்மாதம் ஆலோக்கிய ஜெகன் நிவாசம் பத்மாசகாயம் வரதம் முகுந்தம் ஆனந்த பாஷ்பாணி பீதாத்ம தேக சந்துஷ்ட தேவா ஜெகதாம் சரண்யம் அப்படின்னு, ஜகத்துக்கே சரண்யமான பகவான் நீர் என்னெதிரே வந்த உன்ன இதுக்கப்புறம் என்ன பெரிய வரன் வேணும் அப்படின்னு, நமோ நமஸ்தே புருஷோத்தமாய ஸ்ரீவாசுதேவாய சனாதனாய வேதாய சர்வைரபி வேதவாக்கியை வேதாய வேதாந்த விதம் வராய அப்படின்னு, நமஸ்தே பகவான் சாக்ஷாத் நீர்தான் சிருஷ்டி பண்ணேர், சிருஷ்டி பண்ண உன்ன முதல் முதல்ல வேதத்தை அடியனுக்கு உபதேசித்தேர், அதுக்கப்புறம் மேல்கொண்டு சிருஷ்டி பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது அகங்காரத்தோடு இருந்தப்ப கூட மதுகைட்டவர்கள் இந்த வேதத்தை தூக்கிட்டு போனவுடனே நீரே ஹயக்ரீவாவதாரம் எடுத்துட்டு வந்து வேதத்தை திருப்பியும் ரட்சித்து அடியனுக்கு கொடுத்தேர், ஆதவ் யுகாந்தே மதுகைட்டவாபியாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மக்ஸ்யாவதாரத்தில் பிரளய காலத்திலையும் வேதத்தை ரட்சிச்சு கொடுத்தேர், கூர்மாவதாரத்தில் இதுக்கெல்லாம் காரணம் என்ன எனக்கு அனுகிரகம் பண்ணதானே அப்படின்னு, கூர்மாவதாரத்தில் நான் சிருஷ்டித்த இந்த தேவர்கள் எல்லாம் உம்முடைய அனுகிரகத்தினாலே சிருஷ்டித்த தேவர்கள், அந்த தேவர்கள் மூலமாக தானே பிரம்மா இந்த சிருஷ்டியை நடத்தின்னு வந்துட்டுருக்கேர், அவளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது அமிர்த மதனம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணேர், அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசப்பனுடைய தொல்லை தாங்க முடியல என்னும் பொழுது வராக நரசிம்மாவதாரங்கள் எடுத்து எங்களுக்கு அனுகிரகித்தேர். அது மட்டும் இல்ல, வாமனாவதாரத்தில் மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணேர், அவருடைய அந்த கர்வத்தை போக்கி அவருக்கும் அனுகிரகம் பண்ணி தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணேர். ஆனா எனக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம்னா, பிரம்மலோகம் சத்தியலோகத்துக்கே உம்முடைய திருவடி வந்து, அந்த திருவடிக்கு நான் என்னுடைய கமண்டலுனால் அபிஷேகம் பண்ணேன், கங்காஜலமாக ஆச்சு. அது எப்பேற்பட்ட அனுகிரகம் அந்த திருவடிக்கு, அன்னைக்கு திருமணம் பண்ண அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சி பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அன்னைக்கு என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா எப்பேற்பட்ட பாக்கியம். பரசுராம அவதாரத்திலே இருக்கிற எல்லா தப்பு பண்ற க்ஷத்ரியர்கள் எல்லாம் வதம் பண்ணேர், யதாராஜா ததா பிரஜா அப்படின்னும் பொழுது, ஒரு ராஜா நல்லவாளா இருக்கணும் அப்படின்னு அதர்மம் பண்ற ராஜாவை எல்லாரையும் வதம் பண்ணேர். அப்புறம் ராமகிருஷ்ண அவதாரம் அப்படின்னு எடுத்திருந்தாலும் அடியேன் வந்துதான் இப்படி ராவணன் இவ்வளவு மகா கஷ்டம் கொடுக்கிறானே எல்லாருக்கும் அப்படிங்கும் பொழுது, ராமாவதாரம் எடுத்து தர்ம பரிபாலனம் பண்ணி தர்மத்தை எல்லாருக்கும் நிலைநாட்டி எல்லாருக்கும் தர்மத்தை காட்டினேர். கிருஷ்ணாவதாரத்தில் அடியனுக்கு பெரிய அகங்காரத்தினாலே அங்கே எல்லா கோபபாலர்கள் மாடு எல்லாமே நான் மாய எடுத்துட்டு பிரம்மலோகத்துக்கு வந்துட்டேன், அப்போ அத்தனை பேராக ஆக்கி அப்பேற்பட்ட மாய பண்ணி ஒருத்தருக்கும் சந்தேகம் வராமல் நீரே அத்தனை மாடாகவும் அத்தனை கோபால பாலகர்களாகவும் அதனுடைய குழந்தையாகவும் இருந்து அந்த மூணு நாள் நீலையை காட்டி என்னுடைய அகங்காரத்தெல்லாம் போக்கினர். அவளுக்கு என்ன, அவளுக்கு இவ்வளவு பக்தி, எங்களுக்கு இவ்வளவு இது இல்லையா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அப்புறம் அவளுடைய பக்தியை எங்களுக்கு எல்லாம் புரிய வச்சார். கலியுகத்திலே வந்து திருப்பியும் அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்ட போறேர். அப்படி இவ்வளவு அனுகிரகம் பண்றேர். சரி, பெருமாள் வந்து விபவாவதாரம் தானா, அர்ச்சாவதாரமாக பெருமாள் எப்பயுமே அனுகிரகம் பண்ணணுமே, சகல சாதா மனுஷர்கள் எல்லாம் எப்படி சேவிப்பா அப்படிங்கும் பொழுது, ஷீராப்தியில வந்து நாங்கள்லாம் வேண்டும் பொழுது ரங்கநாதனாக அவதாரம் பண்ணேர். இப்ப வந்து நான் அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது பாபத்தை போக்கணும் தான் நான் பண்ணேன், ஆனாலும் நீரே எனக்கு வந்து நேர கட்டாட்சி எனக்கு அனுகிரகம் பண்றேரே. இதை விட பெரிய பெரிய வரன் எனக்கு என்ன வேண்டும்? இப்படியே பெருமாள் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருந்தாலே போறும் பேரருளாளன் அப்படின்னு பிரம்மா அங்க ஸ்தோத்திரம் பண்ண, துவயைவ பக்திம் பரமம் விருணோகம் ந பாரமேஷ்டியம் பரமம் பதம் வா. இப்பேற்பட்ட அனுகிரகம் எனக்கு இருந்தாலே போறும், எனக்கு பிரம்ம பட்டமும் அவசியமில்லை, பகவான் இந்த இடத்துல தேப்பெருமாளுடைய திருவடியே போரும் அப்படின்னு பிரம்மதேவன் கேட்க, பகவானும் ஆகுதோகம் துஷ்டுகாமக தவ யஜ்ஞ மகோத்சவம், உம்முடைய யஜ்ஞ மகோத்சவத்திலே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆராதிதோஸ்மி சுப்ரீதஸ்யோ லோகபிதாமகா, லோகபிதாமகரே பிரம்மா உம்முடைய யஜ்ஞத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனா நீர் வந்து மேல்கொண்டு சிருஷ்டிகள் இந்த காரியெல்லாம் பண்ணதுனால நீர் இங்கிருந்து கைங்கரியம் பண்ணி உடனே பிரம்மலோகத்தில் போயிரும், நான் இங்கேயே அர்ச்சா ரூபம் கிரகித்வா லோகம் அனுகிரகம் அப்படின்னு லோகத்துக்கு எல்லாம் வர எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி நாங்கள் இங்கே அர்ச்சா ரூபம் எடுத்துட்டு அஸ்மின் ஹஸ்திகிரவு நித்தியம் வத்ஸ்யாமி சதுரானனம் இந்த ஹஸ்திகிரியிலேயே இருந்து காஞ்சிபுரம் உபாகத்து ஏயே பஷ்யன் திமா நராக, எல்லாரும் மனுஷர்கள் யார் யாரெல்லாம் வராளோ அவ வந்து என்னென்ன வரன் கேட்கிறாளோ அவளுக்கு வரங்கள்லாம் கொடுக்க போறேன், தேஷாம் தேஷாம் அப்படின்னு வரதன் என்ற திருநாமத்தோடே விளங்கி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டேர். ஒரு வருஷங்கள் அங்க இருந்து எல்லாம் எப்படி எப்படி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்கான சில அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை எல்லாம் சொல்லி, அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் எல்லாரையும் பிராமணர்கள் எல்லாம் அங்க வந்து நிவசிக்கும்படி எல்லாரையும் அந்த ஊரையே கொடியேற்றி எல்லாரையும் கைங்கரியத்துக்கு எல்லாரையும் வச்சு எல்லாம் உற்சவங்கள்லாம் பண்ணி ஒரு வருஷம் பூர்த்தியா பிரம்மோற்சவம் எல்லா வசந்தோற்சவம் அப்படின்னு அற்புதமான உற்சவங்கள்லாம் பிரம்மாவே பண்ணி ஒரு வருஷம் பகவானுக்கு இருந்து கைங்கரியம் பண்ணி மேற்கொண்டு பிரம்மலோகம் போகணும் அப்படின்னும் பொழுது பிரியா விடைதானே கஷ்டம், தனக்காகவே ஆவிர்வவித்த பெருமாள் ஆனா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு இங்க இருக்கேன்னொன்னு அவரை கைகுபித்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சரஸ்வதி தேவியோடய மேற்கொண்டு பிரம்மலோகம் போய் மேற்கொண்டு தேவர் அனுகிரகித்த காரியத்தை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு எப்பயுமே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பேரருளாளன் பெருமாளை தேப்பெருமாள் பெருந்தேவித்தாரை சேவிச்சு பிரம்மா பிரம்மலோகத்துக்கு கிளம்புகிறார். அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே தேப்பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும், எப்படி பக்தியாக இருக்கணும், எப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்றதெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு பிரம்மா தன்னுடைய லோகத்துக்கு போறார். அப்பேற்பட்ட பேரருளாளன் அவருடைய இன்னைக்கு வந்து அவதார உற்சவம் அன்று நம்ம பெருமாளை பார்த்தோம். அப்படி இவர் ஏன் பேரருளாளன் அப்படின்னாலே, பிரளய காலத்துல ஒரு ஜீவாத்மாக்கெல்லாம் எப்படி இருக்கானா, ஒரு ஜட பொருள் போல இருக்கான், இப்படியே இவா இருந்துட்டா எப்படி, ஒரு குழந்தை தூங்கிண்டே இருந்தன்னா ஒரு அம்மா அப்படியே விட்டுருவாளா, அதுக்கு பசிக்கிறதுனா அதுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு எழுப்பிதானே ஆகணும். அப்படி அந்த பிரளய காலத்திலிருந்து நம்மளுக்கு உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு இந்த சிருஷ்டியை பண்றேன், அதனாலே பேரருளாளன் அப்படின்னு. அவளுக்கு ஒரு விஷய சுகமாவது தெரியணும், ஆத்மாவா இருந்தா ஒரு பிரேதம் போல அப்படியே இருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஒரு சரீரத்தை கொடுத்து ஒரு சிருஷ்டியை பண்ணி ஒரு விஷய சுகமாவது தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு நமக்கு இப்ப ஏற்பட்ட சிருஷ்டியை பண்றேர், அதனாலே பேரருளாளன். அதம் போராது அப்படின்னு விஷய சுகம் மட்டும் தெரிஞ்சா போறோமா? புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோட்சம் இதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் தெரியணும் அப்படின்னு வேதம் சாஸ்திரங்கள், அவரே வியாசராக வந்து இத்தனை சாஸ்திரங்களும் கொடுக்கிறேன், ஆழ்வார்கள் அவதரித்து நமக்கு வந்து பிரபந்தங்கள் அனுகிரகம் பண்றேன், இதிகாச புராணம்லாம் பகவானே அவதாரம் பண்ணி நமக்கு அப்படி இப்படி அனுகிரகம் பண்றேன். அந்த வேதமும் அப்ப வந்து பிரம்மா வந்து மதுக்கைட்டவர்கள் எடுத்துட்டு போகும்போது அதையும் ரட்சித்து கொடுக்கிறேன், அதனாலே பேரருளாளன் அப்படி இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேர். அது மட்டும் இல்ல, பிரம்மா இங்க வந்து யாகம் பண்ணதுக்கு காரணம் என்ன? அவர் வந்து எங்கேயோ பிரம்மலோகத்திலே யாகம் பண்ணியிருக்கலாம், ஆனா அசரீர வாக்கா வந்து சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு வந்து யாகம் பண்ணவும், அங்க ஒரு அஸ்வமேதம் பண்ணாலே 1000 அஸ்வமேதம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொன்னேர். அதனாலே பேரருளாளன், ஏன்னா இன்னைக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சது இல்ல. அப்போ பிரம்மாவுடைய யஜ்ஞ பாவம் போக்கதான், அவர் என்ன நினைச்சார், முதல்ல நான் பண்ணிட்டேன் பாவம், பெருமாள் அதனாலதான் சாட்சாத் கரிக்க முடியல, பாவம் போக்கதான் பண்ணார், ஆனா பகவானே வந்து அனுகிரகம் பண்ணார், அதனாலே பேரருளாளன். பிரம்மாவுக்கு தான் அனுகிரகம் பண்ணியாச்சே அப்படின்னு தான் திருப்பியும் வைகுண்டத்துக்கு போகாம பிரம்மாவை நீர் பிரம்மலோகத்துக்கு போய் மேல்கொண்டு காரியம் பண்ணும், நான் அர்ச்சாவதாரமாக இருந்து இங்கே இவா எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் இனிமேல் இப்போ நமக்கு வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் வரப்போற சந்ததி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் தேப்பெருமாள் அர்ச்சாவதாரமாக நமக்கு இருக்கேன்னா அதனாலே அவர் பேரருளாளன். நம்மெல்லாம் என்ன பண்ணும், நம்ம வந்து அஸ்வமேத யாகம் பண்ணமா? பண்ணது பிதாமகர் பிரம்மா, பிரம்மா பண்ண யஜ்ஞனுக்கு நமக்கும் சேர்த்து பலன் கொடுத்தேரே, அதனாலே பேரருளாளன். அதுக்கப்புறம் இல்லை, இந்த சம்பிரதாயத்தையே வழி நடத்துறேர், அதனாலே பேரருளாளன். எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள், முதலாழ்வார்கள்லாம் முதல்ல சுத்தி காஞ்சிபுரத்தை சுத்தி தான் அவதாரம் பண்றா, திருமஷி ஆழ்வார் காஞ்சிபுரத்துல தான் அவதாரம் பண்றார், அதுக்கப்புறம் ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரர் அவர் வந்து காசியிலேருந்து தப்பிச்சு ஓடும்போது அவரை காப்பாற்றி திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கு கூட்டுன்னு வந்தேர், அதனாலே பேரருளாளன். அப்பேற்பட்ட பாஷ்யக்காரர் நமக்கு கொடுத்தேர், அவர் தானே நமக்கு இந்த சம்பிரதாயத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சார். அதுக்கு முன்னாடி 6 வாக்கியம் திருக்கட்சி நம்பிகள் மூலமாக அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேதமேவச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சாத் பூர்ணாச்சாரி சமாஷ்யாகனு சீபாஷ்யத்துக்கு ஒரு முதல் ஃபண்டமெண்டலாக நமக்கு அனுகிரகம் பண்ணேர், அதனாலே பேரருளாளன். சுவாமி வேதாந்த தேசிகருக்கும் நடாதூர் அம்மாள் மூலமாக சின்ன வயசிலேயே அவருக்கு அனுகிரகம் பண்ணி தன்கிட்டையே வச்சுன்னு இந்த சம்பிரதாயத்தை திருப்பியும் பாஷ்யக்கார சம்பிரதாயத்தை நிலைநாட்டினேர், ராமானுஜார சித்தாந்த ஸ்தாபகராக விளங்கி வந்தேர். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனையும் நமக்கு அனுகிரகம் பண்ணது, அதனாலே அவர் பேரருளாளன். பிரம்மா யஜ்யத்தில் கஷ்டம் வரும்பொழுதும் தீபப்பிரகாசராகவும் வேகாசேத்து பெருமாளாகவும் யதோக்தகாரியாகவும் அஷ்டபுஜ பெருமாளாகவும் வந்து அந்த யஜ்யத்தையும் ரட்சணம் பண்ணேர், அதனாலே பேரருளாளன். அப்ப கிருத்தயுகத்திலே பிரம்மாக்காக வந்தவர் அதோட விட்டுடாம திரேதாயுகத்தில் கஜேந்திராழ்வாருக்காகவும் துவாபரயுகத்தில் தேவர் குரு தேவரிஷியான ப்ரஹஸ்பதிக்காகவும் கலியுகத்திலே ஆதிசேஷனுக்காகவும் திருப்பி திருப்பி அவதாரம் பண்ணார். ஏன்னா யுகம் முடிச்ச உடனே இந்த பூமியே பகவான் வயிற்றுக்குள்ள போயிடும் இல்லையா, திருப்பியும் அந்த சிருஷ்டியானது பிறகு இவாளுடைய மூலமாக இவாளுடைய தபஸ் மூலமாக திருப்பி திருப்பியும் அவதரித்து நமக்கு அனுகிரகம் பண்றதுனாலே அவர் பேரருளாளன். எப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள், ராமானுஜர் தேசிகன் சுவாமி கூரத்தாழ்வார் என்பார் முதலையாண்டார் நடாதூரம்மாள் குமாரவரதாச்சார் பிரம்மதந்திர சுவாமி அப்படின்னு இன்று வரைக்கும் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இங்கே இருந்து அவள் எல்லாரையும் இந்த அவா மூலமாக இந்த சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்றதுனாலே அவர் பேரருளாளன். கூரத்தாழ்வாருக்கு கண் கொடுத்தேர் அப்பேற்பட்டவர் பேரருளாளன். அது மட்டுமில்ல, தொட்டையாச்சாரியர் தனக்கு வயசான உன்ன காஞ்சிபுர கருட சேவை சேவிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது அவரிடையே அந்த ஒரு க்ஷணம் அந்த கோவில் வாசல்ல அங்க மறைஞ்சி அவருக்கு அவர் இருக்கிற இடத்திலேயே கருட வாகனத்தோடே அவருக்கு வந்து காட்சி கொடுத்தேரே அப்பேற்பட்டவர், அதனாலே பேரருளாளன். எப்பேற்பட்ட அனுகிரகம் எல்லாம் எல்லாருக்கும் பண்ணேர், இன்றி வரைக்கும் இல்ல இனிபேர் வரப்போறவர்களுக்கும் இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்றதும் எல்லாமே சாட்சாத் பேரருளாளன் தான் அப்படின்னு. ரங்கநாதன் தான் சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அங்க இருந்தான்னு, ஆனா அவ எல்லாருமே சின்ன வயசுல இங்கிருந்து தேப்பெருமாள் அங்க ரங்கநாதன் கிட்ட அனுப்பிச்சவாதான் அப்படின்றதும், அதனாலே அவர் பேரருளாளன் அப்படின்னு தாயாரும் பெருமாளுமாக இன்னைக்கு அவதார உற்சவம் அண்டு நம்ம எல்லாரும் இந்த சம்பிரதாயத்தில் இந்த ஞானத்தெல்லாம் நமக்கு அனுகிரகித்து பிரபத்தி மார்க்கத்தை சொன்னதே தேப்பெருமாள் தான், உபாயேஷு பிரபத்தி சாத்னு அது எல்லாரும் நமக்கு எல்லாம் ஒரு ஆச்சாரியன் நமக்கு வந்து பெருமாளே கொடுத்து நம்மளை வந்து இந்த பிரபத்தியும் பண்ண வைக்கணும், அப்படி பண்ண வைக்கிறேரே ஆச்சாரியரும் நமக்கு வந்து கொடுத்து காமிச்சு கொடுக்கிறாரே, அதனாலே இவர் பேரருளால் அப்படியே இருந்து இதை போல இருந்து இந்த சம்பிரதாயத்தில் நமக்கு எப்பயுமே அனுகிரகம், இந்த சம்பிரதாயத்தில் நம்மளை நிறுத்தி வச்சுக்கணும் எப்பயுமே அப்படின்னு இந்த கைங்கரியத்தில் பகவானுடைய கைங்கரியத்தில் தேப்பெருமாளுடைய கைங்கரியத்தில் நம்மளை எல்லாரும் வச்சுக்கணும். ஒரு பெரிய பெரியவாழ்லாம் மகாமகா மலை போல இருக்கிறவாழ்லாம் கைங்கரியம் பண்றான். நலன் ராமாயணத்தில் சொல்லும் பொழுது நலஹஸ்த நிவேஷ்டை ருதக்ரேஹி அப்படின்னு எல்லாரும் பெரிய அந்த ராமருக்கு பாலம் கட்டும் பொழுது பெரிய பெரிய மலையெல்லாம் கொண்டு வந்து போடுறா, யானைகள் பெரிய பெரிய என்னென்னவோ மலை மந்திர பருவத்தையே எடுத்துன்னு வந்து போடுறா ஒரு ஒரு வானரங்களும். அப்படி இருக்கும்பொழுது அவளுக்கு மட்டும் அனுகிரகம் அப்படின்னு இல்லை, நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணலாமே அப்படின்னு மண் எடுத்துட்டு வந்த அணிலுக்கு கூட எப்படி கைங்கரியமோ அப்படி இன்னைக்கு ஒரு அணில் போலே அடியனுக்கு தேப்பெருமாளுடைய வைபவத்தை சொல்ல ஒரு பெரிய கைங்கரியம் நமக்கு அனுகிரகித்தேர். அதனாலே அவர் பேரருளாளன், இப்படியே இருந்து பேரருள் எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு அவரை வேண்டிண்டு இன்னைக்கு அவதார உற்சவம் அப்பேற்பட்ட தேப்பெருமாளை வேண்டிண்டு முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.